மாதம் இழியோரம் மழை ஏன் வந்தது புரியாதோ இளம் பூவே உன் மோகம் நெருப்பாக கண்ணில் நீர் வந்தது பனிமூட்டம் வந்ததால் மலர் தோட்டம் நீங்கியே திசை மாறி போகுமோ தென்றதே காதல் ரோஜா பாதை மாறா நெஞ்சம் தாங்கா இளவேனில் இருவை ஆசி மாதம் இழியோரம் மழை ஏன் வந்தது இளவே